மறி மலை முழைஞ்சு மண்ணி கிடங்குறங்கும் மறி மலை முழைஞ்சு மண்ணி கிடங்குறங்கும் மறி மலை முழைஞ்சு மண்ணி கிடங்குறங்கும் மறி மலை முழைஞ்சு மண்ணி கிடங்குறங்கும் சீரிய சிங்கம் ீமேங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்தேசிகம் லட்சுமீநாதசமாரம்பாநாதயாமுனமியமா அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மரக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் வாத்யஸ்ய நக்குலவதே த்வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வ மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிசதீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் த்ரிஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் காடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. மாரி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரே. மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேதோரெம்பாய். போன பாசுரத்திலே நாங்கள் அகங்காரம் அமகாரங்களை விட்டவர்களாக அபிமானங்களை விட்டவர்களாக உம்முடைய பள்ளிக்கட்டின் கீழே வந்து நிற்கிறோம். நீர் எழுந்திருக்க வேணும், எங்களுக்கு பிரதம கடாட்சம் செய்துள்ள வேணும். ஆச்சாரியன் எத்தனை கடாட்சம் பண்ணாலும் அதுல பிரதம கடாட்சம் ரொம்ப விசேஷம். இந்த பையன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு முதல்ல நினைச்சார்னா சியா தசவ் அப்படின்னு வரா. இவன் நவன் நன்னா இருப்பான் அப்படின்னு நினைச்சார்னா அப்படி ஒரு கடாட்சம் பண்ணார்னா அது கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். அந்த பிரதம கடாட்சம் எங்களுக்கு செய்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்பொழுது இந்த பாசுரத்திலே மாரிமலை முழஞ்சில் பாசுரத்திலே நீர் இந்த கடாட்சம் செய்தா போராது, பள்ளிக்கட்டிலிருந்து செய்கிற பிரதம கடாட்சம் இருக்கட்டும், இது ஆதாரமா இருக்கட்டும், ஆனா நன்கு செய்ய வேண்டிய கடாட்சம் அப்படிங்கிறது சிம்மாசனத்தில இருந்து செய்யணும், ஒரு ஆச்சாரிய பீடத்தில இருந்து செய்யணும், எங்களுக்கு பாடங்களை உபதேசம் பண்ணிட்டு செய்யணும். அதனாலே தேவரே இங்கிருந்து அந்த ஆச்சாரிய பீடத்துக்கு எழுந்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். ஒரு ஆச்சாரியனை ஆச்சாரிய பீடத்துக்கு எழுந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறா போல இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணனே கோபகுல பெண்கள் எல்லாம் போய் அவனை சீரிய சிங்காசனத்து நீ இருந்து யாம் மந்த காரியம் ஆராய்ச்சி நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத அங்க இருந்து கேளு, பள்ளிக்கட்டில இருந்து கேட்காத. ரக்ஷணம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ராஜசபை, அந்த இடத்துல சிம்மாசனத்துல இருந்து கேட்கணும் என்று பிரார்த்திச்சாலா. அதே போல ஆச்சாரியனையும் நீர் எங்களுக்கு காலட்சேபங்கள்லாம் சொல்லணும், சிம்மாசனத்துல இருந்து கடாட்சம் பண்ணி ஆகணும் ஆச்சாரிய பீடத்திலே என்று பிரார்த்திக்கிறதாக இந்த பாட்டு. மாரி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அது சிம்மாசனத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத அழகா சொல்றார். வந்து எங்க காரியத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அதுல ஆச்சாரியர் வரும்போது ஒரு சிங்கம் வரா மாதிரி வரணுமா, சீரிய சிங்கம் மெதுவா வரக்கூடாது. நடை அழகுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப பிரசித்தம். அந்த மாதிரி பெருமாள் சிம்மம்னு சொல்றது, ராகவ சிம்மம் அப்படின்னு ஸ்ரீராமன் சொல்றார். ராமாயணத்திலே வரும், ராமாயணத்திலே ராவணன் கிட்ட சீதா பிராட்டி சொல்றார், அவர் சிம்மம் மாதிரி நீ நாய் மாதிரி. நாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, யாராவது சாப்பிட்டு விட்டுட்டு இலைய போட்டா வச்சுக்கோங்க, அவ போட்டு அவ போனப்பறம் விடுனு போய் எடுத்துக்கும், அவ இருக்கச்சு எடுக்காது பயம், அவன் விரட்டுவானேங்கிறது. அந்த மாதிரி நீ நாய் மாதிரி நடந்துட்டு இருக்க, அவர் சிம்மம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ற. தொம் நீச்ச சசவத் ஸ்மிருதகம் அப்படிங்கிற, இல்ல குள்ள நதி மாதிரி நீ இருக்க, அவரோ சிம்மம் மாதிரி இருக்க. அதனால ராகவ சிம்மம் அப்படின்னு அவருக்கு திரணாம். கிருஷ்ணன் யாதவ சிம்மம், கிருஷ்ணனை சிம்மம் போல வரணுங்கிறா. சுக்குனி பிராட்டி சொன்னார், நீ சிம்மன் போல வரணும். காலேந்து சிம்ம நரலோக மனோபிராமம், நீ என்ன சிசுபாலனுக்கு விவாகம் பேசி இருக்கார், நீ வந்து என்ன கூட்டிட்டு போனோம். அப்ப எப்படி வரணும் கேட்டா மிடுக்கோட வரணும், ஏதோ வந்து மறைஞ்சு வந்து கூட்டு மறைஞ்சு போகக்கூடாது, நிசிம்மன் வந்தா போல வரணும். இவன் இருக்கானான்னு கேட்டா தூண்ல இருக்கான், பெருமாள் வந்து நின்று அப்படி சிறந்த கட்சி ஒரு சம்ஹாரம் பண்ணார் இல்லையா, பிரகலாத அனுகிரகம் பண்ணார். அப்ப என்ன ஒரு பெருமை பகவானுக்கு! அந்த மாதிரி உன்னுடைய பெருமை தோற்றும்படி நீ வந்து சிம்மமாக வந்து என்ன கூட்டு போகணும் அப்படிங்கிற. சிம்மம் அப்படின்னா நரசிம்மனா நரர்களுக்குள்ள சிரேஷ்டம் அர்த்தம், பொதுவா சிம்மம்னா சிரேஷ்டம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சிம்மம்னா சிம்மம்னு ஒரு ரெண்டு அர்த்தம் உண்டு. நீ நரசிரேஷ்டம்னு ஒரு அர்த்தம் சொல்றா, புருஷோத்தமனு ஒரு அர்த்தம் சொல்றா, இன்னொரு பக்கம் இந்த சிம்மம் மாதிரி வரணும் அப்படிங்கிற. எங்க வருவேன் எப்படி வருவேன்னா, சிம்மம் மாதிரி வரணும்னா நீ எங்க வேணா வரலாமே, எப்படி வேணா வரலாமே, அதனால அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. சிம்மம் மாதிரி வரணும் அப்படிங்கிற ஆண்டாளும் சொல்ற, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை ஒரிமுகந்து அட்ட கணாஸ்கண்டேன் தோயினான் அப்படின்னு அறிமுகன்கிறார் கிருஷ்ணன். அதனால அதே மாதிரி ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்திக்கிறார், நீங்கள் கம்பீரம் தோற்றும்படியாக வரவேணும். ஆச்சாரியர்கள் கிட்டதானே சௌரபியம் இருக்கு, ஆச்சாரியர்கள் கிட்டதானே பரத்வம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதனாலே உம்முடைய பரத்வம் தோற்ற, உம்முடைய பக்தர்கள்லாம் உமக்கு பல்லாண்டு பாட, உன்னுடைய அபக்தர்கள்லாம் உம்முடைய தேஜஸ்லேயே அவர்கள் வந்து அபிபூதர்களாக தோற்று போனவர்களாக ஆகி, உம்முடைய கர்ஜனை கேட்டு அவர் தோற்று போனவர்களாக அந்த மாதிரி நீர் சிம்மம் மாதிரி வரணும். காட்டுல எப்பவுமே புலி இருக்கோ இல்லையோ, அது பதுங்கி பதுங்கி வரும். புலிக்கும் நல்ல சக்தி எல்லாம் உண்டு, ஆனா மெதுவா பதுங்கி வந்து ஓரமா வந்து திடீர்னு வந்து பாயும். ஆனா சிம்மம் அப்படி கிடையாது, தைரியமா முன்னாடி வந்து நிற்கும், பதுங்கி வரதெல்லாம் கிடையாது. அதனால சிம்மத்தை ராஜா வாக்கினார்கள். அதனால்தான் இவர்களை எல்லாம் சிம்மம்னு சொல்றது, புலின்னு சொல்லணும், புலின்னா வேற அர்த்தத்துல சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி சிம்மம் மாதிரி வரணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆச்சாரியன் கிட்ட கம்பீரமா வரணும் என்பதாக அர்த்தம். சுவாமி ஆள வந்தார், அங்க யாரோ ஆட்சி ஆழ்வான்னு ஒருத்தர் வாதத்துக்கு வந்திருக்கார், அவர் யாரும் ஜெயிக்க முடியல அப்படின்னா நான் வந்து ஜெயிக்கிறேன், ராஜசபைக்கு நான் வந்து ஜெயிக்கிறேன், ஆனால் எனக்கு பல்லக்கு வேணும், நான் பல்லக்கில் நான் வருவேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஜெய் விஜய் பவ சொல்லிட்டு போகணும், ராஜகுரு வர அப்படின்னா வெறுமை நடந்து வர மாட்டேன், பல்லக்கில் வரணும், முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போனா அங்க போய் ஜெயிச்சேன். இதான் சிம்மம் மாதிரி போய் ஜெயிக்கிறது, மறைஞ்சிருந்து போய் ஜெயிக்கல, சிம்மம் மாதிரி போய் ஜெயிக்கிறேன். அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வாதிகளை ஜெயிக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து சிம்மம் மாதிரி வரவழைக்கிறார் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்ப சிம்மம் மாதிரி வரார், அதுவா எப்படி என்ன சொல்றா, அவ எத்தனை பேர் வந்திருக்கா, அதெல்லாம் கிடையாது. 14,000 பேர் வரைச்ச எப்படி ஆனா ராமன் வந்து தனியா வில்லு எடுத்துன்னு கிளம்பினாரோ அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும், என்ன சொல்றா வராது வந்தாலும் வரட்டும், சுவாமி தேசிகன் சிம்மம், அதான் கவிதாச்சுக்கு சிம்மம்னு பேர் வச்சான். கவிகளுக்குள்ளே தர்க்க வாதம் செய்வோருக்குள்ளே சிம்மம் இவன் சிரேஷ்டர்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா சிம்மம் அப்படின்னா இவரை பார்த்தா அந்த யானைகள்ல பயந்து போயிரு, அதெல்லாம் யானையா வாதம் பண்றவர்கள்லாம். கவிதார்த்திக கலபௌரஜ கபலி கிருதி சிம்மம் கமலாபதி கருணாரச பரிவர்த்தோதம் கவிதார்த்திக கலபௌரஜ. நிறைய தாக்கம் தர்க்கவாதம் பண்றவர்கள்னா யானை, இந்த யானை கும்பல் அப்படியே வந்திருக்கு, கபலி கிருதி அந்த யானை அப்படியே கபலீகாரம் முழுங்கிடுமா, சிம்மம் சிம்மமா இருக்காரு தேசிகன். எத்தனை வாதிகள் வந்தாலும் அவர் அப்படியே கபலீகாரம் பண்ற அளவு இவர் சிம்மவாக்கார, சிம்மம் வந்து யானைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யானை சிம்மத்தை பார்த்து பயப்படாது, அப்படிப்பட்ட பாக்குறதுக்கு பெரிய உருவத்தோட இருக்கு, யானை பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, ஆனா சிம்மம் மேல ஏறி ஒரே போடு போடும், யானையினுடைய மஸ்தகத்துல தலையில தன்னுடைய கையால் ஒரு போடு போட்டா யானையை கதி கலங்கி கீழே விடுவான், அப்படி ஓங்கி போடுவான் சிம்மம். அந்த மாதிரி இங்க வாதத்துக்கு வரவர்கள்லாம் யானை மாதிரி பாக்குறதுக்கு பெரிய ஆதாரம். அவரே தேசியன்னு பார்த்து ஒருத்தர் சொன்னார், ஸ்ரீரங்கத்துல ஆகாரோ பிரசோகா கீர்த்திஷ்ட மகதிங்கிறார். உங்க ஆகாரம் சின்னதா இருக்கு ஆனா கீர்த்தி பெருசா இருக்கே அப்படிங்கிற. ஏன்னா இந்த கீர்த்திக்கு பெருசா பதார்த்தமா இருக்கோண்டாமா, பெரிய ஆகாரத்தோடு கூட நிறைய சங்கத்துல சோடாவெல்லாம் பண்ணி போட்டு வெள்ளியில எல்லாத்தையும் போட்டு சங்க கடுக்கல் இதெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போட்டு பிரமாதமாக விருது அப்படி வர வேண்டாமா, ஒரு ராஜா மாதிரி நடந்து வர வேண்டாமா, அது வேண்டாமா எல்லாம் அப்படின்னு. ஆனா சுவாமி தேசிய மெதுவா தான் வர. அப்போ ஆகாரம் ஆகாரம் சின்னதா இருக்கு, கீர்த்தி பெருசா இருக்கு, ஆகாரம் கணக்கில்லை. இது சிம்மம், இது அது யானை. நீங்கெல்லாம் யானை, யானைங்க தனியா இருக்க எப்பவுமே பத்து யானை இருக்கும், கூட்டமா தான் இருக்கும், ஆனா சிம்மம் வந்து ஆபத்து. அதனால நீங்க யானை மாதிரி பெருசா இருக்குங்க, இவர் சிம்மம் மாதிரி, உங்களுக்கு தான் ஆபத்து. அந்த ரீதியில அவர் வாதத்தில் ஜெயிச்சான்னு தெரியும். அதனால அப்படி ஆச்சாரியர்கள்லாம் சிம்மம் மாதிரி வந்து வாதத்துல யானைகளை ஜெயிக்கிறா அப்படிங்கிறது அதுவும் இருக்கு. அதனாலதான் சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துக்க, சிம்மத்துக்கு ஏற்ற ஆசனம் அது சிம்மாசனம், சிம்மமே ஆசனம், சிம்மம் வரைச்சிருப்பாரு. என்ன கேட்டா உயர்ந்த இடம், பாதம் பண்றவர்கள் யாருமே அவரை கீழே அடி பண்ணி முடியுமே தவிர, அவர்கிட்ட தோற்று போகலாமே தவிர நேரம் நிற்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட சிம்மாசனத்துல இருந்து கேட்கணும், நாங்க சொல்ற காரியத்தை கேட்கணும், இல்ல பிரார்த்திக்கிற. மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவு திருத்தி விழித்து. நல்ல மழை பெய்யும் போது, அதாவது ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஆனந்தமா பகவத் குணன் கதைகள்லாம் கேட்டு இருப்பாளாம். மாறி மலை மழை பெய்யற மாதிரி பகவத் குணங்கள்லாம் இன்னொத்த நிறைய பேர் கேட்டு சொல்லி இருந்துச்சு, அதை கேட்டு ஆனந்தமா இருக்கா. திருவாய்மொழி காலக்ஷேபம், சிவாட்சிய காலக்ஷேபம், இதெல்லாம் ஆனந்தம். சிவாட்சிய காலக்ஷேபம் அப்படின்னா பகவான் பிபந்து அன்மகங்க நித்தியம் கேட்டு பானம் பண்ணுங்கிற அந்த மாதிரி கேட்டு இருக்கா. சிங்கமானது எப்படி நல்ல மழையில இருக்கும் போது, அந்த மழை பெய்யும் போது அந்த மலையை பிடிச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள்லாம், இவர்கள் ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிட்டு இப்படி இருந்துட்டு இருக்கா. ஆனால் திடீர்னு ஒரு கால விசேஷத்துல இவர்கள் வந்து மாதத்துல ஜெயிக்கிறதுக்காக அறிவுற்று, நான் நல்ல ஞானம் பெற்று நேர போய் கம்பீரமா போய் வாதத்துல ஜெயிக்கிறார்களாம். அந்த மாதிரி வேதாந்த தேசிய கதையை பார்க்கலாம். இந்த பாசுரத்துக்கு அதுதான் பொருத்தமா இருக்கும், எல்லா பாசுரத்துக்குமே பொருத்தமா இருக்கு. அப்படியே வந்து திருப்பாவையில எல்லா பாசுரத்துக்குமே வேதாந்த தேசியன்ற அர்த்தம் பொருத்தமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஆரம்பம் இந்த பாட்டு தான், இந்த முதல் இந்த பாட்டு தான் ஆரம்பம். சீரிய சிங்கம் அப்படின்னா கவிதாச்சிக சிங்கம், இவருடைய திருநாமமே கவிதாச்சிய சிங்கம் திருநாமம். சிவான் வெங்கடநாதாரியா கவிதார்ச்சிக கேசரி, கேசரினா சிம்மம் அர்த்தம். அதனால வெறும் சிங்கம் அப்படின்னு சொல்லாம சீரிய சிங்கம் அப்படிங்கிறதுனால சிரேஷ்டமான சிம்மம் அர்த்தம், சிம்மம்னாலே சிரேஷ்டம் அர்த்தம். சீர்மை பொருந்திய, ரொம்ப நல்ல குணங்கள் பொருந்திய, உயர்ந்த குணங்கள் பொருந்திய சிம்மம் அப்படின்னா இந்த கவிதார்த்திக சிம்மமான இவரை தான் சொல்லணும் இந்த பாட்டில், அதுதான் பொருத்தமா இருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா, மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். இவர் இந்த மாறி மலையில தான் முதல்ல இருந்த, மாறி மலைனா மழை மழை பெய்யக்கூடிய ஒரு மலை, அது திருவேங்கர மலை. திருவேங்கர மலையில எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கும். திருவேங்கர மலையை பற்றி நம்மாழ்வார் சொல்லச்சு, மாறி மாறாத தன்னம்மலை வெங்கட தன்னலை அப்படிங்கிறார். மாறி மாறாத மலை, ஓயாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்ப கூட திருவேங்கர மலையில போனா பார்க்கலாம், மேகங்கிறது ரொம்ப சகஜமா போகும், நம்மளோட கூடவே போகும். நம்ம மலையில போகும்போது நம்ம கூட பக்கத்திலேயே மேகம் போகும், மேகத்தோட கூடவே மேகங்களுக்கு நடுவில் போனான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி மேகங்களுக்கு நடுவில் நம்மளால போக முடியும். திருவேங்கன் மலையில அந்த ஒரு அழகு இருக்கும். அதனால மாறி மாறாத மலை அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன ரீதியில மாறி மலை அப்படின்னா திருவேங்கன மலை, அதுதான் முதல்ல இருந்தார் இவர் வேதாந்த தேசிகன். பூர்வ ஜென்மத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பிராமணனாக இருந்தார். திருவேங்கன மலையில பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அந்திம காலம் வந்தபோது திருவேங்கடமலை எம்பெருமான் கிட்ட எனக்கு மோட்சம் வேணும் என்று பிரார்த்திச்சார். எனக்கு மோட்சம் கொடுக்கறவே அப்படின்னார். அல்ல ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், மோட்சம் வேணும்னா சரணாகதி பண்ணணும், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா மோட்சம் கிடைக்கும் சொல்ல முடியாது. அப்போ திருவேங்கடமுடியார் என்ன பண்ணார், உங்களுக்கு மோட்சம் கொடுக்கறது நியாயம்தான் ஒரு விதத்துல, நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்றேன், அதனால கொடுக்கறேன், அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கறேன், அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறேன். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது, அடுத்த ஜென்மம் எங்க பிறக்க போறேனோ என்ன பண்ண போறேனோ, நான் ஒரு பாகவதனா இருக்கணுமே, உமக்கு கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னா அதெல்லாம் எதுவும் குறவு கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திருவார். அந்த கிருஷ்ணன்கிற அவரை தான் அடுத்த ஜென்மத்துல வேதாந்த தேசியனா பிறக்க வைக்கிற, இந்த திருமாவை தான் பிறக்க வைக்கிற, திருவேங்கிற முடியாதுதான் பிறக்க வைக்கிறார். திருமாவில் என்ன நினைக்கிறேன்னா, நீர் மோட்சம் கேட்கிறீர், ஆனா உமக்கு மோட்சம் கொடுத்தா போறாரு, உம பெயரை சொல்லி 10,000 பேருக்கு மேல மோட்சம் போகணும், லட்சக்கணக்கான ஜனங்க உம பெயரை சொல்லி மோட்சம் போகணும், இனி வரைக்கும் இன்னைக்கும் போயிட்டு இருக்கான். தேசியன் பெயரை சொல்லி அவர் சரணாகதியை காமிச்சு கொடுத்தார், அவர் பெயரை சொல்லி எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கோம், அழியும். அதனால பெருமாள் அதை முடிவு பண்ணிட்டார், அதனால உம பெயரை சொல்லி எல்லாரும் மோட்சத்துக்கு போவான், அதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா இது பெரிய காரியமாச்சே, பின்னாடி மொத்த பேருக்கும் மோட்சம் கொடுக்கற அளவு முன்னாடி அத்தனை ஏற்பாடு பண்றாருன்னா, அந்த கிருஷ்ணன் எப்படி பண்ணாருன்னா, பெருமாளே அவருக்குள்ள அவதாரம் பண்ணிட்டார், கிருஷ்ணனுடைய அடுத்த ஜென்மத்துல பெருமாள் உள்ளுக்குள்ள ஆவேச அவதார். திருவேங்கடம் உடையானும் திருமணி ஆழ்வாரும் ஸ்ரீ ராமானுஜருமாக மூணு பேருமாக சேர்ந்து அவருக்கு உள்ளுக்குள்ள அவதாரம். இதுக்கெல்லாம் அம்சாவதாரம் அப்படின்னு பெயர். வெங்கடேசாவதாரோயம் மங்களம் அதவான அர்த்தத்தான் இருக்கும். திருவேங்கடமுடைய அவதாரம் அது மாத்திரம் இல்ல, மணியினுடைய அவதாரம் அது மாத்திரம் இல்ல, ராமானுஜருடைய அவதாரம் மூணு சேர்ந்து தேசியனுடைய அவதாரம் யார் கிட்டனா, இந்த கிருஷ்ணன் கிட்ட. ஆவேச அவதாரங்கள் தான் இது எல்லாமே, பரசுராம அவதாரம்னா ஆவேச அவதாரம், வியாசர் அவதாரம்னா ஆவேச அவதாரம், அந்த மாதிரி இது ஒரு ஆவேச அவதாரம். இந்த சரித்திரம் இருக்கோ இது சுவாமி தேசிகன் சொல்றார், வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம் தேவோ தயா சதகமே சதவாதயன்மாம், தயா சதகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாரு இல்லையா திருவேங்கடமுடையான் சன்னதியில, அத்திரமான சோத்திரம் அது. திருமாளை கூட நம்ப கூடாது, அவர் தயையை தான் நம்பணும்னு அதனுடைய சாரம். திருமாளை ஏன் நம்ப கூடாது அப்படின்னா, ஆமா அவர் சர்வஜர் சர்வசக்தர், அவருக்கு எல்லாம் நாம் பண்ற செல்லு உள்ள அவருக்கு தெரியும், சர்வஜானவர்கள் எல்லாம் தெரியும், ஆனா அவரை தயையை கெடுமோ, அந்த கருணைக்கு நம்ம பண்ற செல்லு முள்ளு தெரியவே தெரியாது கருணைக்கு, என்ன கருணை அதெல்லாம் எடுத்தே பார்க்காது, அது வந்து நம்ம கிட்ட கருணை காமிக்கிறதுக்காக. அப்படி தோஷமே இருந்தா கூட தயை என்ன பண்ணுவான், தோஷம் இருக்கிறவான்கிட்டதான் தயை நினாவும், தோஷோ எஜபி தஸ்யஸ்யாது அப்படிங்கிற ராமன், தோஷம் இருந்தாதானே தயை பண்ண முடியும், அதனால அப்படிப்பட்ட தயையை தான் நம்ம நம்பணும் அப்படின்ட்டு இருக்க. ஆச்சரியமான கிரந்தத்தை பண்ணிட்டு இது யார் பண்ணா இப்படி அழகா பண்ணிருக்கிறேன்னா, நான் பண்ணல திருவேங்கட பிரியன் பண்ணிருக்காருங்க, எனக்கு வேதாந்த தேசிகன் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்து வச்சு என்னை பிறக்க வச்சு பண்ணவன். உண்மையில தேசியனுக்கு வேதாந்த தேசியன் ஸ்தானத்தை கொடுத்தது யாருன்னா ரங்கராஜ், ஸ்ரீரங்கத்துல ரங்கராஜன் தான் கொடுத்தார். வேதாந்த தேசியங்கிற பதே, வேதாந்த தேசியங்கிற பதத்தை இந்த ஸ்தானத்தை ரங்கராஜன் தானே கொடுத்தார், இப்ப அங்கதான் சொல்லணும். ஆனா இங்க வந்து சொல்ற என்ன, வெங்க திருவேங்கடமுடியா தான் வேதாந்த தேசியன் ஆக்கினார் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா, இவர் தானே பிறக்க வச்சார், இவர் பிறக்க வச்ச முடியாதுன்னா அவர் வேதாந்த தேசியன் ஆக்க முடிஞ்சது, ஆனா திருவேங்கடமுடியான் தான் பாலம், என்ன பாலனா என்ன குழந்தையா என்ன பிறக்க வச்சு பின்னாடி ரங்கநாதன் வேதாந்த தேசியன் ஆக்கும்படியா என்ன பண்ண வச்சது இவர் தான். தேவோ தயா சதகமே தத்து, அவர் தான் இந்த தயா சதகத்தை பண்ணது, அவர் தான் காரணம். அதனால இது நல்லா இருக்குன்னா அது காரணம் அவர் தான், திருவேங்கடமுடியா தான் பண்றதான், தேசத்தை முழுக்க சரணாகதியை சொல்றதுதான் எல்லாம், எம்பெருமான் தேய நம்பறதுக்கு தான் சரணாகதினே பெயர் அப்படின்னா, இந்த தேசியனே சொல்றாருன்னு மாத்திரம் இல்ல, இது வெங்கடேச மகாத்யத்துல இந்த கதை இருக்கு. கிருஷ்ணங்கிறவருக்கு பின்னாடி அடுத்த ஜென்மத்துல நீ வெங்கடேசன அவதாரம் பண்ணோம், நானே வந்து உங்களை அவதாரம் பண்றேன் அப்படிங்கிற சரித்திரமானது ஸ்ரீ வெங்கடேச மகாத்மத்துல புராணத்துல இருக்கு. அதனால அதை வச்சுட்டு திருவேங்கடமுடியானது அஷ்டோத்திர நாமாவளியில ஸ்ரீ கிருஷ்ணாக்கிய விப்ர வேதாந்த தேசிகத்வ பிரதா அப்படின்னு உத்திரநாமே இருக்கு, கிருஷ்ணன் வேதாந்த தேசிகன் ஆக்கிறவர் அப்படின்னு உத்திரநாமம் இருக்கு அவருக்கு. பெருமாளுக்கு அர்ச்சனையில நித்தியப்படி சொல்ற அர்ச்சனையில இந்த திருநாமம் இன்னைக்கும் கேட்டு பெருமாள், இன்னைக்கும் நித்தியம் பெருமாளுக்கு காத்தால அர்ச்சனை உண்டு, இந்த அர்ச்சனையில இதை கேட்டு. அப்போ திருவேங்கட வழியிலேயே முன் ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் இவருடைய தோப்பனார் அனந்த சுரிந்து அவருக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கிறது, திருவேங்கடமுடியான் தான் அவர் திருவேங்கடமுடிக்கு வர வச்சு அவருக்கு குழந்தைக்கு வந்து நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி தானே வந்து அவதாரம் பண்ணி அது இந்த புரட்டாசி மாசத்துல சிரவண நட்சத்திரத்துல திருவிழையாண்டு நட்சத்திரம் புரட்டாசி மனத்துல ஒரு தீபாவளி தினம் அன்னைக்கே வந்து இவர் அவதாரம் பண்ணி அதே பேர் வச்சிருக்க வெங்கடேசன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வேதாந்த பேர். அதனால முதல்ல மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் அப்படின்னு திருவேங்கமலையே பிடிச்சு இருந்தவர் இவர். உறங்கும் உறங்கும் அப்படின்னா எதை பத்தியும் கவலை இல்லாமல் இருக்க சரணாகதி எல்லாம் பண்ணி மொத்தத்தையும் கத்துட்டுட்டார், சரணாகதி எல்லாம் பண்ணிட்டார், இனிமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதான் முடிஞ்சு வச்சு இல்லை, அதனால பேசாம இருக்க. சீரிய சிம்மம் அப்படிப்பட்ட சீரிய சிங்கம் இவர், சிங்கம் குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கும், அதுக்கு பசி வேலை வரைச்சா அந்த காலம் வரும் மூலியம் அப்பதான் தெரியும் அது வரைக்கும் தேவையன் படுத்தம் சிம்மம் படுத்த கதை பார்த்தா தேவையன் இருக்கும், பக்கத்துல போனா கூட ஒண்ணு பக்கத்துல மானெல்லாம் போனா கூட ஒண்ணு மண்ண அது அந்த காலம் வரைச்சதான் அது வந்து பாயுமே தவிர அது வரைக்கும் பாய. அதனால அதே மாதிரி இவர் இருந்துட்டு இருக்கார், காஞ்சிபுரத்துல இருந்தார், அதாவது திருவேங்கடமலை அனுகிரகத்துல காஞ்சிபுரத்துல இருந்து அவதாரம் பண்ண அங்கேயே இருந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு காலகட்டத்துல ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு ஓலை வந்தது, ஸ்ரீரங்கத்துக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு, ஸ்ரீரங்கம் கோயில் ஆக்கிரமிக்கப்பட்டது, கோயில்ல இருக்கக்கூடிய வைஷ்ணவ ஆச்சாரங்கள்லாம் நிஷேதிக்கப்பட்டது, எல்லாத்தையும் கூடாதுன்னு அத்தியனோத்சவம் பண்ணக்கூடாது, இது எதுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டா இதெல்லாம் பொதுவா இருக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இல்லட்டா ஸ்தாபிக்கணும், வாதத்துல ஜெயிக்கணும்னு தான், வாதத்துல ஜெயிச்சா நீங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க, எங்களை வாதத்துல ஜெயிக்க முடியுமா உங்களால, நாங்க வாதம் பண்றோம் வேதாந்தத்துல வாதம் பண்றோம், திருவாய்மொழி சொல்லக்கூடாதுன்னா என்ன, பெருமாளுக்கு சம்ஸ்கிருதம் தான் சொல்லாமே தவிர தமிழ் சொல்லக்கூடாது, பெருமாளுக்கு இது மகரிஷியுடைய வாக்கு தான் சொல்லாமே தவிர நம்மாழ்வாருடைய வாக்கு சொல்லக்கூடாது, நம்மாழ்வார் மனுஷர் தானே, இப்ப மகரிஷிகள் மாதிரி இல்ல, அதனால அவருடைய வாக்கு சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் வாதங்கள்லாம் வந்தது. அப்ப இவர்களை வாதத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல வேதாந்தத்துல ஜெயிக்கணும், அவர்கள மகா தார்க்கிகர்கள், தர்க்கவாதம் பண்றவர்கள் பயங்கரமாக, அவர் சொல்றது புரியாது, அந்த மாதிரி தர்க்கவாதம் பண்ணுவார். இப்ப இவர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் யோசிச்சார். ஸ்ரீரங்கத்துல சிவல் அப்பதான் அங்க சுதர்சன சூரியன் விட்டார், அவர் வந்து நம் நடாதுருமாள் கோஷ்டியில இருந்தவர், நடாதுருமாளுடைய சிஷ்யர், காஞ்சிபுரத்துல நடாதுருமாள் கோஷ்டியில இருந்த அவர் வந்து சொன்னார், நடாதுருமாள் ஒரு விஷயம் சொல்லிருக்கார், எங்க ஆச்சாரியர் ஒரு சின்ன பையனா அஞ்சு வயசுல அனுகிரகம் பண்ணி நீ வேதாந்த பிரதிஷ்டாபனம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்லியிருக்க, பிரதிஷ்டித்த பகிர்மதா சில மதங்களை எல்லாம் வென்று நீ வைஷ்ணவத்தை ஸ்தாபிப்பாய் அப்படின்னு சொல்லிருக்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய தேஜஸ் அப்படிப்பட்ட தேஜஸ், அதனால அப்படி ஒருத்தர் அங்க இருக்க வெங்கடேசன் பெயர், அவர் தான் இதுக்கு சரியானவர், அவரை கூட்டுனு வரணும் இங்க அப்படின்னா உடனே இங்கிருந்து ஓலை கொடுத்து அனுப்பிச்சார். அவர் இந்த ஓலையை எடுத்து ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஸ்வசேனருடைய சாசனம் அப்படின்னு போட்டு ஓலை அனுப்பிச்சேன், காஞ்சிபுரத்துல அந்த ஓலையை பார்த்து அந்த சிம்மமானது அப்பதான் கிளம்பித்தான், இப்பதான் அது சிம்மமா கிளம்புறது, அது வரைக்கும் உறங்கும்னு படுத்துட்டு இருக்கு, சரணாகதி விநியாசி நிம்மதியா படுத்துட்டு இருக்க, ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்தா அப்படியே உடனே கிளம்பிட்டேன். சிங்கம் அறிவுற்று தீவிடித்து அறிவுற்று சகல ஞானம் வந்துட்டு, ஏற்கனவே இவருக்கு ஞானம் நிறைய இருக்கு, கோலா குறைக்க ஹைகிரிவனுடைய அனுகிரகம் வேற, துரக வதன தேஜோ பிரம்மித் ஆச்சரிய சக்தி, ஆச்சரியமான ஞானமா, திருவேந்தூர் மலையில ஹைகிரிவன் தபஸ் பண்ணி அவர் ஒரு ஆச்சரியமான சக்தி ஒண்ணு கொடுத்துருக்க, அதெல்லாம் இப்ப உறங்கிட்டு இருக்கு எல்லாம், இப்ப எல்லாம் அறிவுற்று இப்ப அதெல்லாம் வந்துட்டு போத்தம் தீவிழித்து உடனே அந்த வாதிகள் எல்லாம் ஒழிச்சுடுறேன் பாரு, என்ன நினைச்சுட்டு இருக்கா வாலாம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் கிட்ட வந்து அவனுடைய வைபவத்தை குறைக்கிறதா, ஸ்ரீரங்க சிறிய குறைக்கிறதுன்னா என்ன நினைச்சுட்டு இருக்கா, இப்படிப்பட்ட இடம் அது, நான் உடனே கிளம்பிடுறேன்னுட்டேன், அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்ல, தேவி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, இங்க புறப்படுறதுக்கு இத்தனை வாரம் இருக்க, இந்த சிம்மம் புறப்படுற மாதிரி கண்ணன் வரணவா, அக்கா கண்ணனுக்காக இத்தனையும் சொல்லிருக்கா ஆண்டாள் ஆச்சாரியர்கள், அவரும் கிளம்பினார்னா அங்கிருந்து கிளம்பிச்சு அப்படிதான் கிளம்புறான், வேறு மயிர் பொங்க சிம்மத்துக்கு மயிர் தானே நிறையா இருக்கு உடம்பு ஊத்த, வேறினா வாசனை நல்ல வாசனையோட இருக்குமா, மிருகங்களுக்கே இருக்கக்கூடிய வாசனை, மிருகமத வாசனா, மிருகங்களுக்கு வாசனை உண்டு, பூனைக்கு ஒரு வாசனை உண்டு, மானுக்கு ஒரு மான் வாசனை தான், இந்த இதெல்லாம் கஸ்தூரியெல்லாம் தயார் பண்றேன், மாதிரி ஒரு வாசனை உண்டு, யானையினுடைய மத நீருக்கு ஒரு வாசனை உண்டு, ஒன்னொன்னுக்கு ஒரு வாசனை உண்டு, வேறி மயிர் பொங்கல் அந்த வாசனையோடு கூட இருக்க மயிர் எல்லாம் அப்படி மயிர் பாதி நிற்கிறதா மொத்தமும். அது மாதிரி வேதாந்த தேசியனுக்கும் இவருக்கும் ஒரு வாசனை உண்டு. என்ன கேட்டா இவருக்கு ஞான வாசனை, அனுஷ்டான வாசனை, வைராக்கிய வாசனை, இந்த வாசனை வெளியில வீசும். இவரோட மாத்திரம் இருக்கு இல்ல, இவருடைய ஞானத்தினுடைய வாசனை வெளியில் இருப்பாளுக்கு தெரியும், இவருடைய அனுஷ்டானத்துல வாசனை வெளியில் இருப்பாளுக்கு தெரியும், அவளை அனுஷ்டானம் ஆரம்பிச்சுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாசனை உண்டு. அப்போ எப்பாலும் பேருந்து உதறி அப்படி எழுந்து நின்று அப்படி ஒரு உதறு உதறித்தான் சிம்மம். உதறினா அந்த என்னென்ன ஒத்திந்ததோ உடம்புல அது மொத்தத்தையும் மண்ணு இன்னெல்லாம் இருக்கும் இல்லையோ, என்னென்ன ஒத்திந்ததோ எல்லாத்தையும் உதறி தள்ளியிருக்கும். அந்த மாதிரி இவர் எழுந்து நின்றார், இன்னும் என்னென்ன இங்க ஒத்திந்ததோ எல்லாத்தையும் உதறி தள்ளினார். இங்க ஒரே லட்சியம் தான் இப்ப வந்துட்டான், என்னதான் நேர போய் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை ஜெயிக்கணும். அங்க யாரு வாதம்னு யாராவது ஒருத்தர் வந்தான்னா அவளை தொலைச்சு கட்டிடும். அதனால அவளை உதறதா நினைச்சு இங்கே உதறிட்டாரு. வேறு மையர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து, மூறி நிமிர்ந்துன்னா சோம்பல் முறிச்சினா சிம்ம எழுந்த உடனே தூங்கி எழுந்தவுடனே முதல்ல ஆணு வாயத்திருந்து ஒரு கொட்டாயிடும், அதுக்கப்புறம் சோம்பல் முறிக்கும், காலெல்லாம் நல்லா நீட்டி ரெண்டு பக்கம் நீட்டி மிருகங்கள்லாம் அப்படி பண்ணும், நம்ம கூட சோம்பல் முறிக்கும். ஆனா சிம்மம் முறிச்சா நல்லா இருக்கும் பாக்குறது, நம்ம சோம்பல் முறிச்சா பார்க்க முடியாது. இப்போ மூறி நிமிர்ந்து அப்படின்னா சிம்ம சோம்பல் முறிச்சா அது சிம்மமா இருக்கும், நாம சோமம் வச்சு அசிங்கமா இருக்கோம். அதனால மூறி நிமிர்ந்து அந்த மாதிரி சுவாமி தேசியன் என்ன பண்ணாரா, இது நாள் வரைக்கும் மூறி சோம்பேறித்தனத்தோட இருக்கார், இவர் போய் வாதத்துக்குன்னு போலையே, இன்னொருத்தன் போய் நாங்க வாதம் பண்றேன் திக்விஜயம் பண்ணி இன்னும் ஸ்ரீரங்கம் இன்னும் என்னென்ன ஊரோ காசி ஈசி அங்கெல்லாம் போய் நான் வாதம் பண்றேன் என்னோட யாராவது வாதம் பண்ணி ஜெயிக்கோ அப்படின்னு ஒரு அரைக்கோவில் விடுத்து ஆசியாழ்வார் அப்படிதானே பண்ண, அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையோ பண்ணல, ஒரு சோம்பேறித்தனம் உட்காந்துருக்காரு. யாரும் என்ன பண்ணா நமக்கு என்ன, நாம பெருமாளுக்கு கைங்கறி பண்ணி நாம் பாட்டுக்கு நின்றுக்கலாம் அப்படின்னு தான் உட்காந்துருக்காரு இவர். ஆனா இவர் சோம்பேறித்தனத்தை முறிக்கணும்னு ஆயிடுச்சு, இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாகணும்னு ஆயிடுச்சு. அதனால எழுந்து முதல்ல அந்த சோம்பேறித்தனத்தை விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, இனி வாதத்துக்கு தயாராயிட்டார், முன்ன மாதிரி கிடையாது, பழைய தேசிகன் மாதிரி கிடையாது, காலட்சேபம் மாத்திரம் சொல்லிட்டு இருந்த தேசியம் கிடையாது, இனி வாதம் பண்ணி ஒழிக்கிற தேசியம். அதனால மூறி நின்று முழங்கி புறப்பட்டு, சிம்மம் முழங்கிட்டு தான் புறப்படும், புலி பதுங்கி வரும் அது வரதே தெரியாது. ஆனா சிம்மம் ஒரு கர்ஜனை பண்ணி நான் வரேன் பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். சிம்மத்தினுடைய அந்த கர்ஜனை கேட்ட உடனே மிருகங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சோம், அரை கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்க மிருகங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சு, ஏன்னா சிம்மம் வந்துதான் பெரிய ஆபத்து. அந்த மாதிரி அவர் அந்த அவர்கிட்ட சொல்லிட்டார், இப்ப கிளம்பியாச்சுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு நியூஸ் போனோம், வேதாந்த தேசிய அங்கிருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள்லாம் பயப்படணும். முழங்கி புறப்பட்டு சிம்மநாதம் அப்படின்னு பேரு, சிங்க முழக்கம், கர்ணேசயேஷ கவிதார்த்திக சிம்மநாதா அப்படிங்கிறார் அவரே தேசியம் சொல்ற. இந்த கவிதார்த்திக சிம்மத்தினுடைய நாதம் இருக்கும் இல்லையோ, இது அவர்கிட்ட போய் சொல்லு, இந்த நாதத்தை கேட்டா யானை எல்லாம் பயந்து ஓடி போடும் மொத்த உண்மை, வேற ஒண்ணும் வேண்டாம். பாதேயதி க்ஷமாபிரத பிரசபம் நிருந்தன்னே, மொத்த பேருக்கு வந்து விழுந்தாகணும் வேற வழி கிடையாது. அந்த மாதிரி கவிதாசிக சிம்மநாதம் அப்படின்னு ஒரு நாதம் அவங்க தேசியம் சத்ததூஷணியும் கிரந்தம் பண்ணி அதில் தான் சொல்ற. அந்த சத்ததூஷணியில் நான் சொல்றக்கிற விஷயம் இருக்கும் இல்லையோ, இது வெறும் நான் பண்ற உபதேசம் இல்லை, இது நான் சொல்ற காலக்ஷேபம் இல்லை, இது இது சிங்கநாதம். இது சிங்கநாதத்தை அவ காதல கேட்டாலே ஒளி போடுவான் அவெல்லாம், யார் வாதம் பண்றேன்னு வராலோ அவ காதல இந்த நாதத்தை கேட்டாலும் ஒருபடும் அப்படின்னு கர்ஜனை பண்றாராம். அதனால மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் கிட்ட விட பெற்றுண்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் வர, போதடுமா போலே ஸ்ரீரங்கம் வரைச்ச என்ன ஒரு காம்பீரியத்தோட வந்த, வாதம் பண்ணச்சியும் ஐக்கிரியவனை சேவிச்சுட்டு கம்பீரமா வர, நீர் என்னுடைய நாக்களை வந்து இருக்கணும், அந்த நாக்களை இருக்கு அப்படின்னால வாதாகவத்துல வாத யுத்தம் நடக்க போகுது, இந்த யுத்தத்துல வாழ தோற்று போனோம் மற்ற பேர்கள்லாம், உம்முடைய நாதத்தை கேட்டு அவ குதிரை நாதம் மாதிரி வரணுமா, அவளை தோற்று போனோம்னா பிரார்த்தி சென்று வர. அதனால ஊரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, தேசியன் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் வந்த அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இதனாலதான் சகல பேருக்கும் பின்னாடி க்ஷேமம் வந்திருக்கு, சம்பிரதாயத்துக்கே ஒரு க்ஷேமம் உண்டு. ராமானுஜர் எப்படி காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தாரோ அதே மாதிரி தேசிகன் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தார். அந்த மாதிரி நீர் வரணும். பூவை பூவண்ணா, ஆனா எங்களுக்கு சிம்ம மாதிரி இருக்கான்னா அது அவளுக்கு, எங்களுக்கு பூவை பூ மாதிரி இருக்கணும், மிருதுவாக இருக்கணும். நாங்களுக்கு உபதேசங்கள்லாம் நாங்க கேட்கணும், அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இது ரெண்டுமே உண்டு, கிருஷ்ணனுக்கு அதுவும் உண்டு இதுவும் உண்டு. பூவை பூங்கிறது ரொம்ப மிருதுவான ஒரு பூ. அந்த மாதிரி தேசியனுக்கு ஒரு பக்கம் பாகவதர்களை பார்த்தா பூவை பூவா இருக்க, அந்த யானை எல்லாருக்குள்ள அதெல்லாம் பார்த்தா சிம்மமா இருக்க. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இதே மாதிரி அந்த காஞ்சிபுரத்திலே வந்து உன் கோயில்னா பெருமாள் கோயில் காஞ்சிபுரம், இந்த பெருமாள் கோயில்ல இருந்து அப்படியே வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, இங்க ஒரு சிம்மாசனம் அதுல இருக்கணும், அதுல இருந்து வாதம் பண்ணி ஜெயிக்கணும். சிம்ஹாசனம் அப்படின்னா ஆச்சாரிய பீடம், சுவாமி ராமானுஜர் 74 சிம்ஹாசனம் ஏற்பாடு பண்ணார், 74 ஆச்சாரிய பீடத்துல சிம்ஹாசனாதிபதி அப்படின்னு பேர் வச்சார். அந்த வம்சத்துல வந்தவாதான் இன்னைக்கு வந்துருக்கான். அவருடைய சிஷ்யர் அடுத்த சிம்மாசனாதிபதி யாருன்னா அவருடைய சிஷ்யர், அடுத்த சிம்மாசனாதிபதி யாருன்னா அவருடைய சிஷ்யர், அப்படிதான் குரு பரம்பரை இன்னைக்கு வந்துருக்கு. அதனால அது சீரிய சிம்மாசனம், அதுவும் கோப்புடைய சீரிய சிம்மாசனம், அண்ணா கோப்போட கட்டுக்கோப்பா இருக்கான், யாராவது மாறிகீரி எல்லாம் போகல, எல்லாரும் சரியா அந்த சிம்மாசனத்தை வந்தவரெல்லாம் முன்னாடி சொன்னதா அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் இப்போ ராமானுஜர் அப்படின்னா ராமானுஜருக்கு அப்புறம் திருக்குறையே பிரான் பிள்ளா, திருக்குறையை பிரான் பிள்ளைக்கு அப்புறம் எங்கள் ஆழ்வான், எங்கள் ஆழ்வானுக்கு அப்புறம் நடாதூர் அம்மாள், அவருக்கு அப்புறம் அப்புள்ளார், அவருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன், அப்படின்னு ஒரு கோப்புடைய எல்லாருமே மகான்கள். அந்த சிம்மாசனத்துல இப்பயான ஸ்ரீராமன் வந்து சிம்மாசனத்துல இருந்தார், அது மனுநடி வம்சத்துல வந்து சிம்மாசனத்துல இருக்க மகாராஜாக்கள் எல்லாருமே சிரேஷ்டர்கள். மனுல இருந்து ஆரம்பம் அந்த சிம்மாசனத்துல எல்லாரும் மகாராஜாக்கள், எல்லாருமே பரம பாகவதர்கள். அந்த சிம்மாசனத்துல பெருமாள் ராமன் வரதுக்கு முன்னாடி பாதுகை வந்திருக்க, அதுக்கப்புறம் பெருமாள் ராமன் அதுல வந்த அப்படியே அந்த சிம்மாசனத்துக்கு பெருமை சேர்க்கிறவா எல்லாம் அப்படின்னு ஒரு மலகம். அந்த மாதிரி இங்க ஆச்சாரிய பீடத்துக்கு பெருமை சேர்க்கிறவா யாருன்னா, இது முதல்ல நம்மாழ்வார் நாதமுனிகள்ல இருந்து ஆரம்பிச்சு ராமானுஜர் வரைக்கும் வந்து, ராமானுஜர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி திருக்குறை பிரான் பண்ணான், அந்த மாதிரி வந்து சுவாமி வேதாந்த தேசியம்னா வந்திருக்கேன்னா, இது கோப்புடைய சிறிய சிம்மாசனம். பெருமைனா திடீர்னு போனா ஒரு சிம்மாசனத்தை போட்டு தட்டிட்டு உட்காண்டார் அப்படிங்கிறது கிடையாது, அச்சரியமான சிம்மாசனம். கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து அங்க வந்திருந்து நீர் வாதத்தில் ஜெயிக்க போறார், அது இருக்கட்டும். யாம் வந்த காரியம், நாங்க இருக்க வந்திருக்கோம், ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய், யாம் வந்த காரியம், நாங்க வந்த காரியம், நாங்கள்லாம் யாருன்னா நாம் தான் இப்ப இருக்கோம், 2017-18 இருக்கக்கூடிய நாம் வந்த காரியம் இருக்கையோ, நாம் இங்க இருந்த காரியம் என்ன அதை ஆராய்ந்து அன்னைக்கே தேசிய அருள் செய்துட்டார். அத்தனை கிரந்தங்கள், அத்தனை விஷயங்கள், தேசிகன் அருள் செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அத்தனை கிரந்தங்கள், அத்தனை விஷயங்கள் தேசிகன் அருள் செய்தது இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் 1000 வருஷம், இன்னும் 2000 வருஷம் கழிச்சு எத்தனை எத்தனை ஜீவர்கள் வரப்போறாலும் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதா இருக்கும். க்ஷேமதம் காவிய ரத்னம் அப்படிங்கிற யாதவாபிதம், இந்த யாதவாபிதம் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குங்க. அதனால யாம் வந்த காரியம்னா, இந்த சம்சாரத்திலே காலம் காலமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலும் எத்தனை பேர் வரப்போறாளோ எல்லாரும் வந்த காரியத்தை ஆராய்ந்து நீர் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், ஆராய்ந்து நீர் அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு உபதேசாதிகளை பண்ணியருட வேணும் அப்படிங்கறதாக பிரார்த்திக்கிறார்கள். இப்படி ஒரு ஆச்சாரியனுடைய சிம்மாசனத்துல இருக்கிற வைபவத்தை சொன்னார் சுவாமி ராமானுஜர். பஜதி எதிவதோ பத்ரவேதியும் திரிவேதியும் அப்படின்னு ராமானுஜர் அந்த திரிவேதி பத்ரவேதி மூணு வேதியினாலே, அதாவது மூணு வேதம், இந்த மூணு வேத சிம்மாசனமா அதுல உட்காந்துருக்காரு அவர் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வேதாந்த ஆச்சாரியர் தானே, இவரும் வேதாந்த சிம்மாசனத்துல உட்காந்துருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிம்மாசன ஆரோகண வைபவம், ஆச்சாரியன் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய வைபவம், அதை சொல்லக்கூடியது இந்த பாசுரம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.